கதை கூடுது கூடுது ஆனந்தமாகவே. நெஞ்சிலே தாலாட்டும் நெடுநாளாசை, இன்றுதான் கோவிலில் முதல் நாள் பூஜை. நெஞ்சிலே தாலாட்டும் நெடுநாளாசை, இன்றுதான் கோவிலில் முதல் நாள் பூஜை. தந்த சுகம் கண்ட மனம் சந்தம் படித்திடும் சொந்தம் இனித்திடும் மங்கையின் தோள்களை கூடுது கூடுது ஆனந்தமாகவே. கட்டிலறை நாள் தோறும் கவிதைகள் பாடும், விட்டுவிடக் கூடாமல் விடிகாலை கூடும். ஆரங்கள் பரிவாரங்கள் பல அற்புதங்கள், எண்ணங்கள் பல வண்ணங்கள் ஏழு சித்திரங்கள். மாறுது மாறுது மங்கள நாளிலே, மங்கையின் தோள்களை கூடுது கூடுது ஆனந்தமாகவே. பொங்கிடும் மங்களம் எங்கெங்கும், தங்குக தங்குக என்றென்றும் மங்களம் மங்களம் மங்களம் மங்களம்.